பாடல் மீண்டும் கேட்டுள்ளார்கள். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொல்வார் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. வாடி பூச்சூடி கல்வி உரிமை மாநாட்டிற்கு போய் என்று சொல்வார்கள் நன்றி.